طيب أمس أخذنا ماذا؟ تمييز. كملنا باب التمييز، أخذنا تمييز الجملة. دابور تو بي نو ريبيتي تمييز أصلا ما هو؟ الاسم المنصوب المفسر. المفسر نعم، لما استبعد من الذوات والنصاب. نعم، من الذوات والنصاب. طيب الذوات صعب يعني اقوى. الى نوت نومناسيون الذي تميز لك اسمين. الذوات هو المفرد والنصاب هو الجمله. الذوات on trouve où؟ المفرد on trouve quand؟ après عدد. مساحة. avec un وزن. avec un poids ou une mesure. طيب. ثم بعد هذا كملنا الباب بتمييز الجملة. كنا والذي يزيل الإبهام عن الجملة. qui enlève la confusion d'une phrase. هات مثلا من تمييز جملة. اشتعل رأس شيبة. أحسنت. سي كوا لا باز سي فراز لوريجين؟ اشتعل شيب رأس. سي كوا لي شروط دو تمييز؟ ذكرنا شرطين تمييز. كنا لك أن يعني في المات ذكرنا تمييز لا يكون إلى نكرة. بعد الكلام. بعد الكلام. يعني بكل فصل كامل. يعني بقول تنكير سبعة شرط يعني قد وجد تمييز يعني معرفة. أنا جايبين تمييز كده معرفة سأجيت تقول. طيب نواصل في السابع من المنصوبات. سيتيام après qu'on ait pris مفعول به مفعول مطلق ظرف زمان ظرف مكان الحال والتمييز. maintenant on va prendre المستثنى. المستثنى on appellerait comme étant l'exception. قال المصنف الأجرمية باب الاستثناء وحروف الاستثناء ثمانية وهي إلا وغير وسوى وسوى وسواء وخلا وعدا وحاشا. donc c'est le باب de الاستثناء. الاستثناء c'est le fait de faire exception une chose. وذكرنا حروف الاستثناء ثمانية. Les lettres de l'istisna sont de 8. En réalité, il aurait été meilleur qu'ils disent Adawat et l'istisna, car il n'y a pas que des lettres dedans. Fiha kadhalik min al-asma ou min al-af'al. Il n'y a pas que des lettres, donc il aurait été mieux de mettre Adawat et l'istisna. فالمستثنى ما هو المستثنى؟ هو الاسم والمذكور بعض أداة الاستثناء بل والاسم المنصوب المذكور بعض أداة الاستثناء وقد تتغير إعرابه بسبب اختلاف أدوات الاستثناء. que le مستثنى على base c'est le اسم qui vient après إلا أو إحدى أخواتها qui vient après إلا ou de ses sœurs. il est منصوب à la base et son إعراب peut changer, peut être autre que منصوب. il peut être مرفوع, il peut être مجرور, كذلك ça dépend. mais le plus connu c'est C'est le Mansou parce qu'il était mis dans ce bab-là. Donc le ism qui vient après illa, tamam, il sort du hukm de ce qui est avant illa. On l'avait pris dans quel bab? Tadhkour fi usul al-fiqh. Illa, dans quel bab on l'avait pris? Dans bab al-am. Et après, dans le tarsis, des formes de tarsis, il y avait le tarsis, puis l'istithna. Des choses qui font exception. Donc, ça veut dire que le ism qui vient après illa, il sort du jugement de ce qui est cité avant illa. Illa ou de ce faire. Comme Zakara, ou l'ism ou l'maskour, بعد illa ou ihda khawatiha, mukhalifan ni maqablaha fil hukm. مثاله son exemple قام القوم الى زيد قام القوم الى زيد c'est quoi l'irab قام في الماضي مبني رفع القوم فاعل مرفوع علامه رفعه الضمه الا حرف استثناء مبني للسكون لا محل له من الاعراب زيدان مستثنى منصوب تمام وعلامه نصبه الفتحه الظاهره على اخره وهو مخالف لما قبل الا في الحكم اي سوبوز اي كونتردي ا ce qui avant il est dans le jugement c'est quoi qui avant il est dans le jugement al qawm لماذا لاننا حكمنا على القوم بالقيام ولا زيد بعدم القيام quand on a mis comme jugement que le qawm ils sont debout quant à zayd lui n'est pas debout Donc, ils s'opposent à eux. Qala wa yattadih mimma sabaka anna l'istisna yashtamilu ala salasti arkan. L'istisna, c'est le amel, le travail en soi. On peut le comprendre en trouvant ces trois piliers dans une phrase. Là, Azim, il faut ces trois piliers dans cette phrase-là pour pouvoir savoir ce qui vient par la suite. Car là, on va prendre un jugement. Et les jugements peuvent différer en fonction de ce qu'il y a avant illa ou de ce sœur. On doit trouver trois arcanes. Premier rukn, on doit trouver le mustasna minhu. C'est-à-dire la chose sur laquelle a lieu le jugement en premier. Wa huwa al-ism al-mazkur qabla illa yu'rabu ala hasb موقعه في الجمله c'est le ism qui vient avant il est ou de ce sert et son i'rab varie en fonction de ce qu'il y a besoin dans la phrase comme là dans comme zaidun zaidun alkum comme alkum ou il comme alkum ou le zaidan comme alkum ou le zaidan là le mustasna minhu c'est le kum c'est quoi son i'rab fa'il نعم مرفوع deuxième rukn adat ou l'istisna, l'outil d'istisna, par lequel l'istisna a lieu. Waya illa wa ghayrun wa siwa bilughatiha ay siwa ou sawa ou suwa wa khala wa ada wa hasha. Donc deuxième chose à trouver, c'est la date d'istisna dans la phrase. Troisième rukn, Al-Mustasna, on a dit c'est quoi? C'est le ism qui vient après illa et qui s'oppose à ce qui est avant illa, s'oppose au Mustasna minhu dans le hukm. Yukhalif al-Mustasna minhu fil hukm. Iza wajata hadhihi al-ashya thalatha, al-arkana thalatha, ba'da hadha, tastati' an tahkum, wa tajid al-i'rab munasib. Le mustasna, l'istisna, là où salaf halat. Hala bi illa. Yani l'isme l'waqiya bad illa. Indek, hala ukhra, une autre situation, c'est i'rab l'isme l'waqiya bad ghayr, ou siwa, ou suwa, ou sawa. est une hala thalitha qui est i'rab al-ism al-waqi' ba'd khala wa 'ada wa hasha. Trois étapes. Et l'yom s'enakhouz i'rab al-ism al-waqi' ba'd illa. Si tu comprends bien celui-là, l'i'rab du ism qui vient après illa, les deux autres halat, elles sont faciles. Ça, c'est la base. ثم قال المصنف الأجرمية قال فالمستثنى بإلا ينصب إذا كان الكلام تاما موجبا نحو قام القوم إلى زيدا وخرج الناس إلى عمرا وإن كان الكلام منفيا تاما جاز فيه البدل والنصب على الاستثناء نحو ما قام القوم إلا زيد وإلا زيدا وإن كان الكلام ناقصا كان على حسب العوامل نحو ما قام إلا زيد وما ضربت إلا زيدا وما مررت إلا بزيد طيب وكيف أشتكي السلاء الشارح قال في الشرح المستثنى بعض إلا ثلاثة أحكام trois règles. Le isme qui vient après إلا il a trois cas de figure. Trois règles. أحدها وجوب النصب أن يكون منصوبا وجوبا il est منصوب obligatoirement منصوب quand cela إذا كان الكلام قبل إلا تاما مثبتا يسمى موجبا قبل دون المتن الذي كلام تاما موجبا دي موجبا ومثبتا ça veut dire quoi تام وهو وما ذكر فيه المستثنى منه c'est-à-dire avant إلا المستثنى منه il est cité il est présent ah, ça veut dire تام d'accord والمثبت أو موجب موجب أو مثبت وهو الذي لم يتقدم علينا فيه إذا الموجب مثبت c'est que le مستثنى منه déjà تام il est présent et موجب ou مثبت c'est que dans la phrase il n'y a pas de نفي au début ni استفهام ni نهي on appelle ça مثبت Et également, il s'en a dit tam. Misaluhu, kama el komu ili zaydan. Kama el komu ili zaydan. Donc là, le kalam, il est tam. Aina le mustasna minhu? El kom. El fi nafi ou istifham ou ghayr dhalika dans la phrase? Il n'y a pas. Donc là, le mustasna, c'est-à-dire le ism qui vient après illa, c'est quoi son i'rab? El nas wujuban. Tu vas dire قام القوم إلى زيد قام القوم إلى زيد جلس الأولاد إلى عمرا جلس الأولاد إلى عمرا فيقال يعلى بن زيد في المثال زيد مستثنى منصوب ورمة نصبه الفتحة وظهيرة والآخره صبت قام مثلا تبغي الناس في النار إلا المسلمين les gens sont au feu sauf les musulmans par exemple pareil les منصوب les musulmans Ou tu aurais dit « Ja'a al-qawmu illa talibayn » Les gens sont venus sauf deux talib. Les membres sont talibayn. Donc ça, c'est le premier hal. « Wujub al-nasb » « Mata yakun dhalik »« Idha kana al-kalam qabl » إلا إذا كان الكلام تاما c'est-à-dire que le mustasna minhu il est présent et musbatan ou mujaban qu'il n'y a pas de nafi, pas d'istifham, pas de nahi ou غير ذلك. فهمت هذا؟ طيب هذه الحالة الأولى. الثانية جواز النصب أو البدل. جواز النصب أو البدل. يجوز كسوة منصوب يجوز كسوة بدل. بدل دي كوا؟ دي مستثنى منه طبعا. بدل دي مستثنى منه يعني المستثنى فضى الإعلام دي مستثنى منه صح بدل. متى هذا؟ إذا كان الكلام قبل إلا تاما منفيا. إذا كان الكلام قبل إلا تاما منفيا. الكلام إلي تام مستثنى منه إلي بريزان. Par contre là le فرق c'est plus مثبت c'est plus موجب. Là c'est منفي. Il y a un نفي. Ou ça peut être ce qui ressemble. مثاله ما قام القوم إلا زيدان أو إلا زيدون. ما قام القوم إلا زيدان أو إلا زيدون. Donc là on a كلام تام مستثنى منه أينه؟ مستثنى منه القوم. الكلام في نفي أم لا؟ Donc il n'est pas مثبت il n'est pas موجب il est نفي. Andy, Menfi. C'est quoi l'Arabe maintenant? À la wajj, un osm, t'akoul Zaydan, Mustasna, Mansoub, Waramatu Nosbihi, Al-Fatha, Zahra, Akhiri. Wa à la wajj, le badal, t'akoul Illa Zaydun. Zaydun, Mahu, Zaydun, Badal, Min Mada, Al-Koum, Al-Fa'il. فهو مرفوع مثله ورمة نصبه رفعه الضمة ظهرها لآخره. في الغالب سبيت بدل البعض من الكل. البعض من الكل. دونك لا انت انتبه يا سفيان sur lequel beaucoup de gens sont à voir. Il ne faut pas attention au début. On a dit Fihi wajhan imma al-nasb ou imma al-badal. Le badal ma yalzam yakun marfou'an. Il prend l'i'rab du mubdal minhu qui est le mustasna minhu. Et ce mustasna minhu peut être majrour, il peut être mansoub, il peut être marfou'. Attention, ton nom, il voit directement marfou'. Là, là c'est l'exemple qu'il donne marfou'. Si je te dis تقول تقول ما ضربت الكوما مثلا ما ضربت الكوما الى زيدا. لا زيدا لي منصوب سواء باسكو لي مستثنى او سواء باسكو لي بدل دو كوا الكوم. نعم فهمت هذا؟ Donc il peut venir également منصوب. C'est pas لازم qu'il soit marfou. Mais des fois là dans l'exemple que je viens de te donner là, il est forcément منصوب. Mais son nom peut être de deux choses, soit istisna ou soit badal. Tu peux dire مثلا ما سلمت على القوم إلا زيدان أو إلا زيدين. ما سلمت على القوم إلا زيدان أو إلا زيدين. Premier منصوب parce qu'il est مستثنى. Deuxième majeur parce qu'il est بدل de قوم. Donc toi, dans la phrase, à toi de bien trouver l'oul mustasna minhu. C'est pas forcément le fa'il. Ça peut être le maf'oul bihi. Ça peut être autre chose. C'est à toi de voir le mustasna à quoi il est lié. La chose dont il est extrait du hukm, à laquelle il s'oppose au hukm. C'est celui-là le mustasna minhu. C'est pas forcément le fa'il. C'est pas forcément le maf'oul bihi. Toi, il faut que tu aies bien saisi la phrase. Tamam? Ça, c'est le deuxième hal. Yajouz al-nazm ou al-badal. Ça, c'est quand? Quand la phrase, elle est tam, menfiyya. Tam, menfiyya. Troisième hal, maintenant. Yaqul al-i'rab ala hazm al-awamil. On appelle ça al-mustathna al-mufarrag. المفرغ متى اذا كان الكلام ناقصا منفيا بل هذا الشيء لا يكون الا منفيا اصلا او منهيا او غير ذلك ان يكون الكلام ناقصا منفيا كلام الناقص منفي ما معنى الناقص هو الذي لم يذكر فيه المستثنى منه مستثنى منه ان باسيتي المنفي كما اخذنا والذي تقدمه نفي او حتى النهي او حتى استفهام كذلك طلب مثاله ما قام الا زيد ما قام الا زيد انظر هذه الجمله ما قام الا زيد اين المستثنى منه لا اين هو المحذوف اللي بسيطه ما قام الا زيد المستثنى منه اللي بسيطه ستقدير سي احد ما قام احد الا زيد Donc, qu'est-ce qu'on fait à ce moment-là ? Al-ism al-waqi'a ba'd illa yakhudh i'rab al-mustathna minhu. Il prend sa place, en fait. Là, fil ma'ana, le fa'il, c'est Zayd. Fil ma'ana. C'est Zayd. Donc, qu'est-ce qu'on va faire ? On va donner l'i'rab du fa'il à Zayd. D'accord ? Zaydun. فاعل مرفوع ورمة رفع الضمة التقدير على بس c'était ما قام احد من زيد احد l'était enlevé مستثنى منه donc le اسم après الا il prend l'i'rab de ce dont on a besoin dans la phrase تقول مثلا un autre exemple avec un maf'oul به ما ضربت الا زيدا ما ضربت الا زيدا je n'ai frappé que زيد زيد ما يعربه هنا سو بوكو سي كوا لي عبد احد سي كوا سو ستاتو سي ان كوا ما فول به ما ضربت الى زيدا زيدا سيكون مفعولا به للتقدير كما ذكرت سي ما ضربت احدا الى زيدا Comme là, le mot mustathna minhu a été enlevé, le ism ba'd illa yakhudh hukmahu. Yakhudh hukmahu. Law kulna ma marartu illa bi zaydin. Ma marartu illa bi zaydin. Le taqdir, c'est à la base ma marartu bi ahadin illa bi zaydin. Donc en fait, le mustathna minhu, comme il n'est pas là, on en a besoin. Le « is » qui après « illa » prend son « i'rab ». Fahmt al-harat salafa ? Yaqul. Donc on reprend le khurasa. Les trois halats. Premier hal, « wujub al-nasb ». Mata, il y a le kalam « taman mujiban » ay muthbatan. Que le mustathna minhu il est cité et que le kalam, il n'y a pas de nafi dedans. « Kamal komu illa zaydan » Deuxième hala, an yakun al kalam taman manfiyan. Mustasna minhu les cités, mais dans le il y a un nafi dans la phrase. Ma qama al qawmu illa zaydan ou illa zaydun. On a dit quoi à ce moment-là? Yajuz al nasb ou yajuz al badal. Yajuz al nasb ou yajuz al badal. وبعضهم قالوا البدل ارجح البدل ارجح il est plus fort le badel en réalité. والثالثه حاله كنا pris اذا كان الكلام ناقصا منفيا on appelle مفرغ مستثنى مفرغ c'est son nom c'est quand le مستثنى منه n'est pas cité et que le كلام il y a un nafi dedans ou un nahi ou un istifham ou غير ذلك. À ce moment-là, ma yarabuhu, l'ism ba'da illa, yakhuz yarab al-mustathna minhu, al-mahzouf. En fonction du besoin. Min amsirat al-Qur'an al-Karim, al-mustathna, qu'allahu ta'ala, fasharibu minhu illa qalila. Fasharibu minhu illa qalila. Il est où al-mustathna minhu? Ça c'est un quoi ça? فشربوا منه الى قليلا سي كيل حاله هذه première deuxième troisième مستثنى منه موجود موجود والواو الجماعه كلام في نفي donc c'est première c'est كلام موجب تام موجب donc قليلا c'est le مستثنى منه منصوب وجوبا قليل سي على الباز il est il s'oppose au waw jamaa qu'ils ont tous bu à part peu wa qulu ta'ala ma fa'aluhu illa qalilun c'est lequel celui-là ma fa'aluhu illa qalilun c'est quoi ya rab qalilun بدل بدل دو quoi واو الجماعه احسن لا سي تام منفي تام منفي وقول تعالى وما امن معه الى قليل سي quoi يعلب قليل كيف نعلب قليلا اني قليل حكايه Pourquoi? C'est quoi l'arabe de Khalil? Il prend l'arabe de Mustasna Minhu. Donc c'est quoi son arabe? Oh, mais c'est un quoi? Marfou en âme. Marfou, c'est devant nous. La Dhamma, mais c'est un quoi? C'est un khabar? C'est un sifa? C'est un mutada? C'est un quoi? Hein? Là, il n'y a pas de badel, là. Pourquoi il est marfou? Regarde bien la phrase. Ma amana ma'ahu illa qalilun. On a besoin de quoi, là, dans la phrase? Ma amana ma'ahu. On a besoin de quoi dans la phrase? Donc, qalil, c'est? Fa'il. Là, c'est mufarra. C'est mustasna mufarra. Qui est un nafi, le mustasna minou, il n'est pas cité. Donc le ism ba'd illa il passe en i'rab. Et là on a besoin de quoi d'un fa'il. Le taqdir c'est ma amana ahadun ma'ahu illa qalil. Fahimta hada? Mafhoum? Tayyib. Sa athbithu fi dhinik tamaman, yana dars ghad inshallah, mabni ala hada. Dars demain il est basé là-dessus. اسهل لكن هذا هو اساس الدرس تمام طيب الى هنا والحمد لله رب العالمين